குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேலே ஒரு பதிவு நம்ம குழுலேருந்து போட்டிருக்காங்க. நம்முடைய நோக்கத்தை வந்து நம்ம தெளிவாக சொல்லிகிட்ருக்கோம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு என்னுடைய மிக முக்கியமான நோக்கத்தில் ஒன்று வந்து நம்முடைய தமிழர் வேளாண்மையை ஊக்குவிக்கணும், பாரம்பரிய வேளாண்மையை ஊக்குவிக்கணும். இந்த உலகுக்கே வேளாண்மையை சொல்லி கொடுத்த அல்லது வேளாண்மை என்ற ஒன்றை ஏன் துவங்கினோம், மனிதர்கள் ஏன் வேளாண்மையை துவங்கினார்கள், ஆறு அறிவு படைத்த மனிதர்கள் வேளாண்மை என்ற ஒன்றை ஏன் துவங்கினார்கள்னு கேள்வி கேட்டு, இயற்கையை காப்பாற்றுவதற்காகவும் பூமியை வகைப்படுத்துவதற்காகவும் பூமியை நிலைநிறுத்துவதற்காகவும் பூமியில் உள்ள உயிர்களை நிலைநிறுத்துவதற்காகவும் அப்படின்னு சொன்னோம். அந்த வகையில் வேளாண்மை எங்கே துவங்குச்சு அப்படின்னு சொல்லி தமிழினுடைய வேளாண்மையினுடைய முக்கியத்துவம், நெல் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது, நெல் எப்படி எல்லா தானியங்களிலும் இருந்து மாறுபடுகிறது, எப்படி நெல்லை கண்டுபிடித்ததாக ஒருவன் அடையாளப்படுத்தப்படுகிறான், எந்த தானியங்களும் இல்லாமல் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டு வரோம். இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் வந்து நவகங்கா உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி அப்படின்னு ஒரு இதை வந்து நண்பர் சொல்லியிருக்கிறாரு. இந்த உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறவங்களுடைய தகவல்கள் வந்து இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் மேலே வருதா, உற்பத்தியாளர்கள் என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, அதை நுகர்வோர்கள் வாங்குகிறாங்க, உற்பத்தியாளர்களுடைய முகவரி இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். சரியா, இயற்கை முறையில் விளைய வைக்கிறதா இருக்காங்களா, அல்லது தமிழர் வேளாண்மை முறைங்கிற முறையில் எதுவும் அதில் இருக்குதா, அந்த மாதிரி வடிவமைப்பு இருக்குதா அப்படிங்கிற தகவல்கள், மற்றும் எந்த உற்பத்தியாளரிடமிருந்து அந்த பொருள் வாங்கப்படுகிறது, என்ன விலைக்கு. இப்போ நம்ம வந்து கோவிந்தராஜ்ட்டேருந்து வாழைப்பழம் விற்றது, அரிசி விற்கிறது எல்லாமே, இப்போது தேவக்கோட்டையிலேருந்து பிரசாத் மணி விற்கிற அரிசி, அதே மாதிரி சின்னச்சாமி அரிசி விற்கிறது, உற்பத்தியான பொருள் கத்திரிக்காய் விற்கிறது, எல்லாத்தையுமே நம்ம இதுள்ளே கொண்டு வந்திருக்கோம். உற்பத்தியான பொருளையும் உற்பத்தியாளர்கள் அதற்கு கேட்கின்ற விலையும் அவர்களுடைய இருப்பிடமோ, எந்த இடத்துல உங்கள் பொருள் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த பொருள் விளையிற இடத்த நீங்கள் போய் இப்போ கண்ணால் பார்த்துக்க முடியும். சரியா, அப்போ தான் அதில் நடக்கிற தவறுகளை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும், சரியாக செய்கிறாங்களா தப்பாக செய்கிறாங்களா அப்படின்னு. இப்போ நான் இயற்கை உற்பத்தியாளருங்கிற பேர்லேயோ தமிழர் வேளாண்மை உற்பத்தியாளருங்கிற பேர்லேயோ ஒரு கம்பெனியை திறந்து நான் ஒட்டு மொத்தமாக பொருட்களை விற்பனை செய்கிறேன் என்பது நுகர்வோருடைய கண்ணை கட்டுறது மாதிரி இருக்கணும், கண்ணது கட்டுறது மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நான் எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. என் மீது உள்ள ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே அவங்க பொருளை வாங்கிட்டே இருப்பாங்க. நான் தவறு செய்கிறேன்னா சரியாக செய்கிறேன்னா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகப்பட உரிமை இருக்கிறது. அந்த சந்தேகத்தை எப்படி நான் நிவர்த்தி செய்ய முடியும்னா, யாரிடமிருந்து இந்த பொருட்கள் வாங்கப்படுகிறது, என்ன விலைக்கு வாங்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக வரணும், அல்லது உற்பத்தியாளருடைய முகவரியாவது அதில் வரணும். சரியா, அப்படி இருந்தால் தான் அந்த சந்தேகம் என்ற ஒன்று அதில் வந்து வராமலே போகும், ஐயம்ங்கிற ஒன்று வராமலே போகும். உற்பத்தியை செய்கின்ற முறையும் வந்து அவங்க வேணும்னா சோதிச்சு பார்த்துக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நுகர்வோருக்கு எந்த மாதிரி நீ பொருளை உற்பத்தி பண்ணுற அப்படிங்கிற அந்த தரத்தை சோதிச்சு பார்க்குற ஒவ்வொன்றும் நுகர்வோனுக்கு கண்டிப்பாக உற்பத்தி செய்கின்ற பொருளின் தரத்தை சோதித்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உரிமை இருக்கிறது. இந்த உரிமையை கொண்டு வரணுங்கிறது இந்த குழுவோட நோக்கம். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி விளம்பரங்கள் வரும்பொழுது, ஒரு கம்பெனியின் பெயராலோ உழவர் மன்றங்களின் பெயராலோ வரும்பொழுது, அதற்கான இந்த அடிப்படை தகவல்கள் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். சரியா, ஒன்று இந்த மாதிரி தகவல்களை வர்றதை தவிர்க்கணும், அல்லது தனிப்பட்ட முறையில் இந்த பொருட்கள் எங்கிருந்து வாங்கப்படுகிறது, யாரிடமிருந்து வாங்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல்கள் சேர்த்து அதில் வர்றது நல்லது. நன்றி, வணக்கம்.